நம்முடைய பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிற அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு என் வாழ்த்துதலை சத்தியத்தோடு கூடிய சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிம்போசியத்துக்கு முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சுயநலம். ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேத பகுதி 2 தீமோத்தேயு 3:1-5 நாம் பார்க்கும்பொழுது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும், அப்போது மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து தேவன் இந்த வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்டுறதை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது காரியம், மனுஷர் தற்பிரியராயும். இப்போ மனுஷர்கள் தற்பிரியராயும், இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா சுயநலமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அது ஆங்கிலத்தில் நாம் சொல்லும்போது லவர்ஸ் ஆஃப் ஓன் செல்ஃப். அதை இன்னும் சுருக்கி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா செல்ஃபிஷ். அப்போது சுயநலத்தோடு மனுஷர்கள் காணப்படுவார்கள் என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தால் நாம் பார்க்கிறோம். இங்கே மனுஷர்கள் என்று யாரை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்க்கும்போது சகோதர அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் மற்ற ரீப்ரின்ஸில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் அப்படின்னா நம்முடைய நாட்களில் இருக்கிற பெயர் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பெயர் கிறிஸ்துவளை குறிக்கிறதாக சகோதரர் குறிப்பிட்டதை நாம் பார்க்குறோம். இந்த கடைசி காலத்தில் பெயர் கிறிஸ்தவர்கள் மிகுந்த சுயநலம் மிக்கவர்களாக இருக்கிறத நாம் காணலாம். சரி, முதலாவது இந்த சுயநலம் இந்த தலைப்பை குறித்து நாம் பார்க்கும்போது முதலாவது கேள்வி, சுயநலம் என்றால் என்ன? அப்போ சுயநலம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நமக்காகவும் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவும் மட்டுமே செயல்படுவது சுயநலம் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த சுயநலம் முதல் எங்கேருந்து ஆரம்பமானது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நன்றாகவே தெரியும் ரீஃபரன்ஸ் நம்பர் 3878 சகோதரர்கள் குறிப்பிடும்போது சில இடங்களில் அநேக காரியங்களை குறிப்பிடுறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த சுயநலம் எங்கிருந்து ஆரம்பிப்பதாக சுட்டிக்காட்டார் அப்படின்னா, ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் தன்னுடைய பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கும் நல்லதுமாக சுயநலமாக யோசித்து தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை அவர்கள் சாப்பிட ஆரம்பித்த அந்த நாள் முதற்கொண்டு அந்த சுயநலமானது ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாக அது தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா, அங்கே தேவனுடைய வார்த்தையை விட தன்னுடைய பார்வைக்கு இன்பமும் தனக்கு புசிப்புக்கும் நல்லதுமாக அவர்கள் சுயநலத்தோடு அது பார்த்து தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய விருப்பத்தையும் தேவனுடைய ஒழுங்கையும் மீறி அவர்கள் அந்த காரியத்தை செய்வதிலிருந்து அந்த சுயநலமானது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அது தொடர்ந்து ஒட்டுமொத்த மனு குலத்துக்குள்ளாகவும் அந்த சுயநலமானது இன்றைக்கு தொடர்ந்து கிரியை செய்துட்டு இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாட்களில் இந்த கொடிய நாட்களில் இந்த சுயநலத்தின் ஆவி மிக தீவிரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நாம் ஏவாளை குறித்து பார்த்தோம்னா, எதின் அடிப்படையில் ஏவாள் இந்த காரியத்தை அவர் செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தானுடைய தூண்டுதலின் அடிப்படையில் இந்த காரியத்தை செய்ததை நம்ம பார்க்குறோம். சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா, இது சாத்தானுடைய ஆவியாக இருக்கிறது. எது அப்படின்னா, இந்த சுயநலத்தின் ஆவி என்பது சாத்தானுடைய ஆவியாக இருக்கிறது. அப்போ சாத்தானுடைய தூண்டுதல்னால ஏவாள் இந்த காரியத்தை செய்து அந்த சுவாவும் தொடர்ந்து மனுக்குலத்துக்குள்ளாக ஆக்கிரமித்து கொண்டு இன்றைக்கு அது தீவிரம் அடைந்திருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். ஸோ இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லணும், இந்த சுயநலம் தான் உலகத்தின் ஆவியாக இருக்கிறதாக சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார். ரீஃபரன்ஸ் நம்பர் 5138 செல்ஃபிஷ்னஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். உலகமும் அதன் அமைப்புகளும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படுகிறது. அதில் அநேக இடங்களில் அவர் குறிப்பிட்டார், உலக ஜனங்கள் மனக்கண்கள் கூடாக்கப்பட்டவர்களாக தேவனுடைய விருப்பத்துக்கும் நோக்கத்துக்கும் விலகி தன் விருப்பம் போல செயல்படுகிறவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப யாரிடம் சுயநலமான இருதயம் சுயநலமான நோக்கம் இருக்கிறதோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களை தொடர்ந்து நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்போ உலகத்தின் ஆவியாகிய இந்த சுயநலம்தான் இந்த கடைசி நாட்களில் இந்த கிறிஸ்துவ மண்டலத்தை அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே சகோதரர் குறிப்பிடுகிறத நாம் காணலாம். அது மாத்திரமல்ல, அப்போது இது ஏவாளிடமிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து உலக ஜனங்களுக்குள்ளாக விழுந்து போன சோபத்தில் இருக்கிற உலக ஜனங்க மத்தியில் கிரியை செய்துட்டு அப்புறம் பெயர் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள இந்த சுயநலமானது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, படிப்படியாக இந்த கடைசி நாட்களில் புது சிஷ்யாகிய தேவனுடைய பிள்ளைகளையும் ஆக்கிரமிக்கும் அபாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறத நாம் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பு நம்முடைய நிலை என்னவாக இருந்தது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சில வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 2:2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 2:2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்ப பாருங்க 3:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்போ நம்ம இந்த அழைப்புக்குள் வருவதற்கு முன்பதாக நாம உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடியாகவும் நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினபடி வாழ்கிறவர்களாக காணப்பட்டிருந்தோம். இதுதான் நம்முடைய முன்னாள் நிலை. அதை தொடர்ந்து தேவனுடைய மகாபிரிதான கிருபையினால இரக்கத்தினால அவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக தேவன் நம்மை இந்த அழைப்புகளாக நம்ம கொண்டு வந்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ நாம் பெற்றுக்கொண்ட வசனம் கிறிஸ்துவின் மூலமாக நாம் பார்க்கும்போது லூக்கா 9:23 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அப்ப உலகத்தின் ஆவிக்குள்ளாக சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்துட்டு இருந்த அந்த சூழ்நிலையில நாம் நம்முடைய மனதுக்கு விரும்பினபடி நம்முடைய மாம்சம் விரும்பினபடி சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதிகளில் தேவன் தன்னுடைய வெளியேறப்பட்ட சத்தியத்தை நம்ம கொடுத்து அதன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை அழைக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். ஸோ இந்த நிலையில் நாம் என்ன பண்ணோன்னா, கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய சுய விருப்பத்தை நாம் என்ன பண்ணணும், சாகடிச்சுட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு தேவ சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆரம்பித்தோம். அப்படி தேவனுடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் என்ன சொன்னார், என்ன கொடுத்தார் அப்படின்னா, தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்தார். அப்போ உலகத்தின் ஆவிக்குள்ள இருந்த நம்மளை வேறு பிரித்து இப்போது சத்தியத்தின் மூலமாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு பிற்பாடு தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போ உலகத்தின் ஆவியை பெற்றிருந்தனால் இப்போது யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது தேவனால் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுகிறோம். இப்போ நாம் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்ததுனால பிதாவானவர் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அன்று முதற் கொண்டு தம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்து கொண்டு நம்மை தொடர்ந்து நேசிக்கிறார். அவருடைய அன்பு தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில இருந்துகிட்டே ரீப்ரன்ஸ் நம்பர் 5138 சகோதரர் தொடர்ந்து சொல்லும்போது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த சுயநலத்தின் ஆவிக்கு எதிராக தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பிதாவுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிலையிலேயே நம்மை வைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதோடு கூட என்ன சொல்றார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்கள் மத்தியில் இரண்டு வித நோக்கமுடையவர்களாக இருப்பாங்க. 2 kinds of motives, இருவித நோக்கமுடையவர்களாக இருப்பாங்க. ஒரு சில சகோதர சகோதரிகள் பிதாவின் மீதான அன்புதான் தங்களுடைய நோக்கமாக கொண்டு செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது அவங்களுக்குள்ள என்ன கிரியைகள் வெளிப்படும் அப்படின்னா, தேவனுக்காகவும் சத்தியத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து தியாகம் செய்கிற, ஊழியம் செய்கிற விருப்பமுடையவர்களாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ தேவனுடைய மகிமைக்காகவும் தேவனுடைய சத்தியத்திற்காகவும் உழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக இருப்பாங்க. ரெண்டாவது நோக்கமுடையவர்கள் என்னன்னா, ஒரு சில சகோதர சகோதரிகள் சுயத்தின் மீதான அன்பு அல்லது சுயநல நோக்கமுடையவர்களாக இருப்பாங்க. இவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, உலகத்தின் சிந்தையில் இருந்து கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்வாங்க. அப்போ சிந்தை என்னவா இருக்கும், நோக்கம் என்னவா இருக்கும், உலக பிரகாரமான சிந்தை, உலக பிரகாரமான நோக்கம் இருக்கும். ஆனால் யாருடைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க, தேவனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தேவனுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா, தாங்கள் செய்கிற ஊழியத்தின் மூலமாக, வேலைகள் மூலமாக சகோதரர்கள் மத்தியில் மரியாதைக்குரிய ஸ்தானம், கனம், செல்வாக்கு, ஆதாயம், அதிகாரம் இவைகளை எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஸோ இப்படி எதிர்பார்க்க ஆரம்பித்த பிற்பாடு ஒருவேளை இதில் சில விஷயங்கள் அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுடைய நோக்கம், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அவருடைய எண்ணம் எப்படி ஆகிடும்னா, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. தொடர்ந்து தேவனுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்வதற்கு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்காது. ஏன்னா அவர்கள் இந்த வேலைகளை செய்வதன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காததுனால அவர்கள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய மகிமைக்கு விட்டுவிட்டு செல்வார்கள். ஆனால் தன்னுடைய மகிமைக்காக செய்வதனால தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்காத நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்ந்து போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துடும் யாருக்கு எதிராக? அப்போ கோபம் வரும்னு சகோதரர் சொல்கிறார். அப்போ யாருக்கு எதிராக? யார் தங்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் செய்யலையோ அவங்களை என்ன பண்ண, அவங்க மீது என்ன ஆகிடும், அவங்களுக்கு கோபம் வரும். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது சுயநலத்தின் வெளிப்பாடு என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதனால தான் அப்போ சிலர் எச்சரிக்கிறார், இந்த ஆவி ஏதேன் தோட்டத்திலிருந்து விழுந்து போன மனுஷ சுவாபத்துக்குள்ளாக, மனுக்குலத்துக்குள்ளாக கிரியை செய்துட்டு இருந்தது இந்த சுயநலத்தின் ஆவி. இப்போது பெயர் கிறிஸ்துவ மண்டலத்தையும் ஆக்கிரமிச்சிச்சு. இந்த கடைசி நாட்களில் குடிய காலம் யாருக்கு அப்படின்னா, புது சிஷியாகிய நமக்கு. ஏன்னா சுற்றியிருக்கிற அனைத்து ஜனங்களும் இந்த உலகத்தின் ஆவிக்குள்ளாகவும் சாத்தானுடைய ஆவிக்குள்ளாகவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் தேவனுக்காக செயல்படும் போது அநேக விதங்களில் பாதிக்கப்படுகிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ரொம்ப போராடிட்டு இருக்கிறோம். இது ஒரு கொடிய காலமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சகோதரர் எச்சரிக்கிறார், இது திருச்சபைக்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான காலம். ஏன்னா இந்த சுயநலத்தின் ஆவி தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க இன்றைய நாளில் அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தையும் அதன் ஆவியையும் மேற்கொள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ உலகத்தையும் உலகத்தின் ஆவியையும் மேற்கொள்ள போராடிட்டு இருக்கிற இந்த திருச்சபையின் ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை இந்த சுயநலத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி, சாத்தானுடைய ஆவி மேற்கொள்ள முயற்சிக்கும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இது புது சிஷ்யாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை. நாம் உலகத்தின் தற்கால காலியங்களை அதிகமாக நேசிக்கிறோமா அல்லது பிதாவை அதிகமாக நேசிக்கிறோமா என்று சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இக்கட்டான காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் பிதாவை அதிகமாக நேசிக்கிறவர்கள் சுயநலமாகிய பொல்லாத உலகத்தின் ஆவிக்கு எதிராக விலகி நிற்பார்கள். அப்போ பிதாவை அதிகமாக நேசிக்கிறவர்கள் சுயநலமாகிய பொல்லாத ஆவிக்கு, உலகத்தின் ஆவிக்கு எதிராக நிற்பாங்க. அப்படி இந்த உலகத்தின் ஆவிக்கு அல்லது அந்த சுயநலத்தின் ஆவிக்கு விலகவில்லை என்றால், எதிர்த்து நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? உண்மையோவான் 2:15 நம்ம வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்போ பாருங்க, அப்போ பிதாவின் அன்பு இல்லை அப்படின்றதுக்கு எது அடையாளமாக இருக்குன்னா, பிதாவின் மீதான அன்பு அவர் இதயத்தை முழுவதுமாக ஆக்கிரமிக்கவில்லை, மாறாக அவருடைய சுயநலம்தான் அவரை மேற்கொண்டிருக்கிறது. அதை ஜெயிக்காவிட்டால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்படியென்றால் இந்த நாம இன்றைய காலகட்டத்தில் எந்த நிலைக்குள்ளாக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமும் மற்றும் அந்த பெயர் கிறிஸ்தவ மண்டலமும் இந்த சுயநலத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது தேவன் நம்மளை வேறு பிரித்து நம்மளை அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து வழிநடத்தி வந்துட்டு இருக்கும்போது மீண்டுமாக நாம் இந்த உலகத்தின் ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகும், சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாகும், நம்முடைய சுயநலத்தின் அடிப்படையில் போவோமானால் நமக்கான மிகப்பெரிய எச்சரிப்பு சொல்றாரு. இவர்கள் எப்படி எதனால் இதை மாறுறாங்க, எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ள போறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் விருப்பத்துக்கும் ஒழுங்குக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் இந்த சுயநலம் மிக்கவர்கள். இதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் சொல்லும்போது யூதாஸ் காரியத்தை குறித்து எச்சரிப்பாக நம்ம முன்னிறுத்துறார். அவர் தேவனிடத்தின் அனைத்து காரியங்களை பெற்றுக்கொண்டிருந்தார், கிறிஸ்துவோடு இருந்தார், எல்லாவற்றையும் பார்த்தார், ஆனா சரியாக புரிந்து கொள்ளலை. கடைசியாக அவர்கிட்டிருந்து வெளிப்பட்டது என்ன குணலட்சணம் அப்படின்னா சுயநலம். அப்போ சுயநலத்தினுடைய உச்சபட்ச ஆவியில் அவர் இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ கடைசியாக அவருடைய நிலை என்னவா இருக்குதுன்னா, அவர்கள் சென்ற அவர் எந்த இடத்துக்கு சென்றார், அவர் பிதவாயிருந்தார் நலமாக இருக்கும் என்று கிறிஸ்து சொல்றது போல, யார் ஒருவர் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து தன்னுடைய சுயத்தை நிறைவேற்ற முயற்சி செய்கிறார்களோ, அதை பிரதானப்படுத்துகிறார்களோ, அவர்களும் அந்த யூதாசுக்கு அந்த யூதாசனுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். நேரம் அன்பான சகோதர சகோதரிகள் நேரம் கடந்து போயிடுச்சு, சாரி. கடைசியாக நாம் அனைவரும் அதிக அதிகமாக யூதாசின் ஆவியாகிய சுயநலமுள்ள இருதயம், சுயலட்சியம் இவைகளை புறக்கணித்து கிறிஸ்துவின் சுயநலம் இல்லாத அன்பினால் நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்ப முயற்சி செய்வோமாக. ஆமீன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.